கேடடி கண்மணு பாடகன் சங்கதி, நீரை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி. நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற. கேடடி கண்மணி பாடகன் சங்கதி. நெஞ்சிலோர் நிம்மதி.